வேலை மூடிட்ட நான் புத்து வச்ச உருமளத்துள்ள மனசுக்குள்ளே ஏ புகந்துருச்ச மழை புகுந்தாவளை பார்த்து ஏ மாமே வந்த அதனால என் உள்ளம் தான் நினைஞ்சிருச்சு துளி துளி துளி வந்த மச்சான்.